திருவடி பாதுகையிலே இந்த மரகத பச்சை ஆனது அருகம்புல் போலே தெரியுது கண்ணுக்கு. அந்த கதிர்கள்லாம் அருகம்புல் போல இருக்கு. இந்த மரகத பச்சையினுடைய அந்த காந்திய அருகம்புல்னு பார்த்துண்டு இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடியதான மான் குட்டியானது தனக்கு இது ஆகாரம் நினைச்சுண்டு ஒரு சசியம் ஒரு பயிர் இது வந்து நம்ம சாப்பிடணும்னு அது நாக்க நீட்டி பார்க்கறது வெளியில அத நாக்க நீட்டி பார்க்கும்போது அதுக்கு ஒன்னும் அகப்படல, அது ஒரு மாயதான் அந்த இடத்துல. அது போலே அந்த மானுக்கு வந்து அருகம்புல் போலே தெரியுதுன்னு சுவாமி தேசிய ஸ்லோகம் எழுதியிருக்கிற இந்த இடத்துல. இப்போ ஒரு ஜீவனை வந்து ஏமாத்துற மாதிரி இல்லையோ, இந்த பாதுகாதேவி மேல இருக்கக்கூடிய பச்சையான அந்த மரகத கற்கள் அதனுடைய காந்தியானது எப்படி இருக்குன்னா அருகம்புல் போல இருக்கு. அது அருகம்புல் நினைச்சுட்டு இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடியதான மான்குட்டியானது நாக்க நீட்டி சாப்பிடுறதுக்கு எத்தனை படுறது. ஆனால் வஸ்து தத்திர வந்து வஸ்துதக நாஸ்தி, ஒரு ஏமாற்ற மாட்டே பாதுகாத்து ஏமாத்திட்டாளே அப்படின்னா மானுடைய விஷயம் என்ன, அது நிறைய ஏமாந்துரும். இந்த வலையில மாட்டும் போது கூட இந்த வேடன் வந்து ஒரு சிட்டி அடிப்பான், சிட்டினா ஒரு மாதிரி ஒலி எழுப்பி வாயால ஒலி எழுப்பி இன்னொரு மான் பேசுவது போல அவன் அந்த குரல்ல பேசி சின்ன மான பிடிச்சிருவான். சில சமயங்கள்ல ரொம்ப தூரத்த அந்த காணல் நீரை பார்த்து இந்த மான் மான் என்ன பண்ணும், நிஜமான தீர்த்த கரைஞ்சு ஓடி போய் அது போய் சாப்பிட போகும், எத்தனைக்கும் ஏமாந்து போயிடும் அந்த இடத்துல. அதை போலே ஏமாறுவது அது சுபாவமா இருக்கு மான்குட்டிக்கு. அதை போலே இந்த பாதுகாதேவியின் மேலே வீசப்பட்டதான மரக பச்சை அந்த அதெல்லாம் அருகம்புல்னு நினைச்சுண்டு அது வந்து சிவன் சேவிக்கும் போது நாக்க நீட்டி சாப்பிடறதுக்கு எத்தனைக்கிறது, நாக்கில் வந்து அதுக்கு ஒண்ணும் படல, ஏமாந்து போயிடுது. அதே மாதிரி ஒரு பாதுகையினுடைய விளையாட்டா எடுத்துக்கலாம் நம்ம, ஏமாத்திட்டா பாதுகாந்த மானன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆச்சாரியால் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுறா, சிபாஷ்யம், சிவ ரகசேத்திரயசாரம், அப்புறம் கீதா பாஷ்யம், எவ்வளவு சில ரகசியங்கள் பகவத் விஷயம் சொல்லித்தரா. அவருடைய சாதிக்க உயர்ந்தான சங்கதிகள் நமக்கு வந்து மனதுல வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எல்லாமே வேதாந்தம், பெருமாளை பத்தி சொல்றது, சாஸ்திரத்தை சொல்றது, அது நமக்கு ஒரு பிராப்தமாச்சுனாக்க நம்ம பண்ண புண்ணியம் தான் அது. நன்னா விஷயம் மனசுல தரிச்சதுன்னா புண்ணியம். அது எப்படி நமக்கு வேதாந்தம் வந்து மனசுல உட்கார மாட்டேன்றது, அதை போல இந்த அருகம்புல்லானது மான்குட்டி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சாகுற. பசுபதி வித்ருதார்த்தம் தஸ்ய பானு நிஷன்னம் மதுரிப்பு பதரக்ஷே வஞ்சயசியன சாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல உருவகன்னான சுவாமி பாதுகையை பத்தி பெருமா பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்கு உகந்ததான பாதுகையினுடைய காந்தி இருக்கு அப்படின்னு காட்டுறாரு சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம், திருத்துழாவை பத்தி நம்ம எல்லாம் நிறைய தெரிஞ்சுருக்கோம். பெருமாள் திருவடி ஆசிரியிக்கிறது ரொம்ப பவித்திரமானது, மருத்துவ குணம் உள்ளது, விசேஷமானது, 1000 தாமர புஷ்பத்துக்கு ஒரு திருத்துழா தளமே சமானம், இதெல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட திருத்துழா என்ன பண்றதுன்னு ஒரு ஸ்லோகத்தை சாகிற சுவாமி தேசிகன், ஹரிசரண சரோஜன்யாசயோக்யம் பவத்யாஹ பிரகுணம் அபிலஷந்தோ வர்ணலாபம் துளசியின உபகாரைஹி பாதிகேதாவகானாம் மரகத சகலானாம் ஆஷயந்தே மயூகானு அப்படின்னு. மரதக சகலானாம் இந்த பச்சை ரத்தங்கள் இருக்கு பாதுக மேல இந்த துளசிக்கு ஒரு திருவுள்ள வந்த இடத்துல இந்த காந்தியானது ரொம்ப உயர்ந்ததா இருக்கு மரகத பச்சை காந்தி. இந்த பாதுகை வந்து சர்வதா பெருமாள் திருவடி ஆசிரியிச்சுட்டு இருக்கு. பெருமாள் எங்க போனாலும் பாதுகை இல்லாம ஏறதில்ல. அதை போலே அந்த கைங்கிரம் நமக்கு வேண்டும் என்று இந்த துளசி வந்து திருவுள்ள பத்துறது, திருத்துழாய் திருவுள்ள பத்துறது. அதனாலே ஒருத்தரட்டேது ஒரு விஷயம் நமக்கு வரணும்னா அவளை ஸ்தோத்திரம் பண்றது தான் நம்மளுடைய முக்கிய விஷயமா இருக்கும் இல்லையா. அதனால துளசிகள் என்ன பண்றதுன்னா தினந்தோறும் தங்களுடைய திருமேனி அந்த தளங்களை வந்து பாதுகைக்கு காணிக்கையாக்குறது. அதான் சொன்ன பிரதிதினம் உபகாரி பாதுகே தாவகானாம் அப்படின்னு போட்டார் சுவாமி தேசிகர். உன்னுடையவளாக ஆக்கின்றது, பிரதிதினம் ஒரு உபகாரமா தங்களையே கொடுக்கிறது, காணிக்கையா கொடுக்கிறது. ஏனு கிமர்த்தம் இந்த துளசி அப்படி பண்றதுன்னு கேட்டுனாக்கா, உன்னுடைய பச்சை நிறம் அவளுக்கு வேணுமாம், அந்த காந்தியிலே ஆசைப்பட்டு இந்த துளசியானவள் பாதுகையில தன்னையே அர்ப்பணிக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு தேசிகன் கொடுத்திருக்கிற அந்த இடத்துல. ஆசிரயந்தே மயூகான் அப்படின்னு ஆசிரியிக்கிற அடைகின்றன கிரணங்களை உன்னுடைய, அது தனக்கு வேணும்ன்ற தன் ஆசை. ஏன்னா துளசி ரொம்ப உயர்ந்ததான வஸ்து. சுவாமி அம்மாழ்வார் சாதிக்கிறார், தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. பெருமாள் பெருமாளுக்கு உபயோகப்படுற திருத்துழாய் எனக்கு என் திருமேனில கொண்டு போடுன்னு சுவாமி அம்மாழ்வா திருவிருத்தத்தை சாய்கிறார். தாராயினும் அது தழையாயினும், தாறு ஒரு கொத்தோடையும் சரி காஞ்சு போன தழையாயிருந்தா சரி, தாராயினும் தழையாயினும் தான் கொம்பதா இலையெல்லாம் உதிர்ந்த வெறும் துளசிச்சருடைய கொம்பு இருந்தாலும் சரி, அப்புறம் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயும் கீழ் வேறாயினும், கொம்பு உள்ள சுவாமி பூமி உள்ள வேறுதான் இருக்கு, நான் வேற கொண்டு போடுன்னு. அப்புறம் சொன்னார், அந்த வேர் இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, அந்த வேர் நின்ற மண் இருக்கும் பாரு, துளசி செடி கீழே மண் இருக்கும் பாரு, அந்த மண்ணை எடுத்து என் மேல தூவுங்கோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சிப்பதற்கு உபயோகப்படுவதான திருத்துராயின் பெருமையை திருவிருத்தத்துல பேசுறார். நம்ம பெரியவாள்லாம் சில பெரியவா பார்த்தாக்க திருத்துறா செடி கீழே அதை அனுஷ்டானம் சம்பவச்சிருவா, ஏன்னா பவித்திரமான மேடம் சுத்தமா இருக்கு எப்பயுமே திருத்துறா செடி. அந்த இடத்துல வச்சுட்டா அது இடமே பண்ண வேண்டாம், அந்த அம்மனோட சேர்ந்து அப்படியே அந்த அனுஷ்டான சம்பவம் இருக்கும், அதாவது ஆச்சாரம் குறையாம இருக்கும் நமக்கு. இந்த விஷயம் இந்த இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாளுக்கு பிரீத்தியா நம் ஆச்சாரியால் பொறுமையோடையும் தயையோடையும் ஒழுக்கத்தோடையும் வணக்கத்தோடையும் எம்பெருமானத்தை வேற பரதேவதைய வந்து ஸ்மரிக்காம நமக்கெல்லாம் அந்த பக்தி பண்ணி காட்டுறா, அதனாலே எம்பெருமான் வந்து பிரீத்தி அடைஞ்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ற. இதெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள் நம்ம ஆச்சாரியை பார்த்து கத்துக்கிறோம். அதனாலே நம்ம ஆச்சாரிய ஸ்துதி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அவளுக்கு பிரியமான வஸ்துக்கள், அவளுக்கு திருவாராண்டு உபயோகப்படக்கூடிய வஸ்துக்களான பழங்கள் புஷ்பங்கள் திருத்துழாய் போன்ற பயத்தை ஆச்சாரியர்களுக்கு நாம் சமர்ப்பிச்சு, திரவியங்களை சமர்ப்பிச்சு, தானிய வகைகளை சமர்ப்பிச்சு நம்ம ஆச்சாரியன் திருவடிக்கு நம்ம பக்தியா காட்டுறோம். அதை போல சுவாமி நம்மாழ்வாராகிய ஆழ்வாருக்கு திருத்துழாய் கைங்கிரம் பண்ணுவது போல அந்த திருவடியிலே கொண்டு தங்களையே சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றதுதான் சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்த கருத்தா இருக்கு. பிரதிதின உபகாரைகி பாதுகே தாவகானாம் மரதக சகலானாம் ஆசிரயந்தே மயூகான்னு தங்களையே அர்ப்பணிச்சுக்கிறது அப்படின்னு இந்த பாதுகையினுடைய பெருமையும் துளசியினுடைய பெருமையும் ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டே சுவாமி தேசிகன். அது பெருமாள் பெருமையும் இருக்கு, ஆச்சாரியால் பெருமையும் இருக்கு. அந்த பெருமாளை காட்டுகின்ற ஆச்சாரியாளுக்கு நம்மளை போற சாதாரண ஜீவாத்மாக்கள் என்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதையும் காட்டுறா. நமக்கு இப்போ சங்கல்பத்தும் போது சொல்றா, சங்கல்பத்தும் போது ஆச்சாரியாலை ஆராதிக்க வேண்டும் சிஷ்ய வர்க்கங்களுடைய தலையாய கடமை. அப்போ நம்மளால முடிஞ்சத ஒரு வேலை தனியார் அணக்கு திரவியமோ இல்ல அரிசி வாங்கி போறதோ காய்கறிகள் கொடுக்கறதோ பழங்களை வந்து சமர்ப்பிக்கிறதோ ஆச்சார ஆராதனத்துக்கு இல்ல புஷ்பங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதோ ஏதோ ஒரு விதத்துல கைங்கரியம் பண்றோம் இல்லையா. இதெல்லாம் பார்த்துதான் அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அந்த துளசியே தன்னை ஒரு கைங்கரியத்துக்கு உண்டான வஸ்துவும் ஆக்கின்றது இல்லையா. அததான் ஆச்சாரியால் நமக்கு இப்படி சுவாமி தேசிகன் எப்படி அற்புதமா இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு காட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா காட்டுற சுவாமி தேசிகன் என்னன்னா, இந்த பாதுகை வந்து சாத்தின்ன பெருமாள் காவிரி கரையில ஏழ்றார். அவர் வந்து பெருமாள் பல லீலா வினோதங்களை பண்ணக்கூடியவர். அந்த பெருமாள் விளையாட தகுந்ததான ஒரு தோட்டம் உத்தியானம், அதற்கு இந்த பாதுகையானவள் அதிர்ஷ்டான தேவதையை போல இருக்காள் அப்படின்னு காட்டறந்தர்ல. பெருமாள் வந்து இந்த பாதுகே சாத்தின்னு ஏழ்றார். இந்த உன்னை பற்றி சொல்லுகிற அந்த பாதுகையை பற்றி பேசுகிற வேதங்கள் பல கிளைகளா இருக்கு, சதுர் வேதமா இருக்கு. பெருமாள் திருவடியிலே இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் ஒரு புஷ்பங்கள் போல இருக்கு. இந்த பாதிகை மேல இழக்கப்பட்டதான அந்த கருட பச்சை, இந்த மரதக பச்சை ரத்தினங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இலை போல இருக்கான். அந்த புஷ்பம் இலையும் கலந்தாபல் இருக்கு. ஒரு பெரிய மனுஷனாகிய பெருமாள் லோகத்துக்கெல்லாம் தலைமகனானவன், அழகான உத்தியானத்திலே லீலா விரோதங்கள் பண்ணுவது போல விளையாடுவது போல ஆழ்வாரிடத்திலே பெருமாள் விளையாடுறார் அப்படின்னு உருவகப்படுத்தி சுவாமி தேசிகன் பிரசுர நிகம பிரசுர நிகமசாகாம் பாதிகேரங்கினஸ்துவாம் சரணகமயூ கைகி சாறு புஷ்பானுபந்தாம் மரதகதளரம்யாம் மன்மகே சஞ்சரந்தீம் கனகசரிதனூபே காந்திதுத்யான லக்ஷ்மி. உத்யான லக்ஷ்மி தோட்டத்திற்கு ஒரு அதிஷ்டான ஒரு தேவதையை போலே நீ இருக்க அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து பிரசுர நிகம சாக்காம் பாதுகே ரங்கினஸ்துவாம் சரணக மயூகை சாறு புஷ்பானுபந்தாம் மரதக தளரம்யாம் மன்னகே சஞ்சரந்தி கனகசரிதனூபே காஞ்சித் உத்தியான லக்ஷ்மி. உத்தியான லட்சுமியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதுகையினுடைய பெருமையை பறக்க சொல்ற சுவாமி தேசிகன். ததனந்திரம் இன்னொரு ஸ்லோகம் என்னன்னா, இந்த பெருமாளுடைய திருவடியை பார்த்தா தாமர புஷ்பம் போல இருக்கு, சர்வசாஸ்திரம் நிறைய விஷயத்தை எடுத்துட்ட தேசிகன். இந்த பெருமாளுடைய நகக்காந்திய பார்த்தா எப்படி இருக்குன்னா, நகக்காந்திக்கு இன்னொரு விசேஷம் கொடுக்குறாரு, இங்க தாமரை தண்டு போல இருக்குன்னு காட்டுற இந்த இடத்துல தாமரை தண்டு போல இருக்குன்னு காட்டி, அந்த திருவடியில சமீபத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாதிகாதேவி அதிலே உள்ளதான பச்சை ரத்தன காந்தி எப்படி இருக்குன்னா தாமரை இலை போல இருக்குன்னு. மேலே வந்து முதல் சோகத்தை இலை போல இருக்குன்னு சொன்ன, இங்கேயும் தாமரை இலை போல இருக்குன்னு சொல்றாரு. பதகமல சமீபே பத்மினி பத்திரபங்கிம்னு சாதிச்சிருக்காரு. பச்சை ரத்தனம் தாமரை இலை போல இருக்கா, திருவடியாகி இருக்கிற அந்த பிரீத்தியே, அந்த தாமரை தண்டுல ஜலம் இருக்கும், ஜலத்திலேருந்தான் தாமரை புஷ்பம் மேல வந்து சூரியனை பார்த்து விகசிக்கிறது, அதை போலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பரிகலயசி ரம்யாம் பாதிகேர் அங்கபத்து பதகமல சபீபே பத்மினி பத்ரபங்கிம் பத்மபங்கிம்னு சாதிச்சிருக்க. இந்த இப்படிதான் இந்த பாதுகையினுடைய விசேஷத்தையும் இந்த பச்சை நிறத்தையும் அற்புதமா சுவாமி தேசிகன் நமக்கு வந்து ஸ்லோகங்கள் ரூபமா கொடுத்துருக்க. அது சொல்லி மாளாது போல் இருக்கு, எழுது எழுது வந்து இருக்கு சுவாமிக்கு. அடுத்தது ஒரு இடத்துல சாய்கிறார், ரொம்ப அற்புதமான விஷயம் இது. என்னன்னா, இந்த தேவர்களை தொந்தரவு பண்றதும் அசுரர்களுக்கு எப்பயும் ஒரு வேலையா இருக்கு. அதனாலே தேவருடைய பத்னிகள்லாம் வந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு குரல் அழறா, இவா ரொம்ப இம்ச பண்றாளே எங்களுக்கு, எங்களால ஜீவிக்க முடியலையே, இங்க இருக்க முடியலையே பெருமாளே அப்படின்னு கேக்குறா. அவளுடைய ஆர்த்த நாதோபாந்தேகி அனிமிஷ யுவதீனாம் ஆர்த்த நாதோபாந்தியை தொயி விதிகித பாதே லீலையா ரங்கநாதே தததி சரணரக்ஷே தைத்திய சௌதானி நூனம் மரதக ருஜிபிஸ்தே மங்குஷு தூர்வாங்குராணி அப்படின்னு 677வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். தூர்வாங்குராணின்னா புல் முளைச்சது அப்படின்னு அர்த்தம். இந்த தேவஸ்திரீகள் எல்லாம் அசுரால் பண்ண ஹிம்சைக்கு பயந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு குரல் அழுதுட்டு போறா. பெருமாள் உடனே அவளுடைய மனோரதத்தை, அவளுடைய மன அபிலாஷையை, அதாவது அசுரால வதம் பண்ணணும், அதுதான் பெருமாள் திருவுள்ளம், வதம் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஏன்னா சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் தான் பெருமானுடைய சுவாவமான குணம். பெருமாள் அப்ப பாதுகை சாத்தின்னு இவ்வாறு தும்ச மண்டலத்துக்கு வர, அப்போ எப்படி இருக்குன்னா பெருமாள் வந்து ஒரு அம்ப போட்டோ சக்கராயத்தை விட்டோ கத்தி எடுத்தா வாழை வெட்டியோ ஏதோ ஒரு காரியம் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த பாதுகை மேல இருக்கக்கூடியதான பச்சை ரத்தனருடைய கற்களுடைய காந்தி, கருட பச்சையின் காந்தி, அது ரொம்ப இடத்துல அப்படியே பரவி ரொம்ப அற்புதமா வீசுறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த வீடுகள் அசுராளுடைய தங்கும் இடங்களில் எல்லாமே புல் முளைச்சது போல இருக்கான். அந்த கிரணங்கள் அப்படி இருக்கு. அவ எல்லாம் அவ பூண்டோட அழிஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம இப்படியும் பார்க்கலாம் அந்த இடத்த. பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே பாதுகாதேவி தன்னுடைய பச்சையினுடைய காந்தினாலே அவளை தும்சம் பண்ணி அங்க புல்லே மலைச்சு போச்சுன்ற மாதிரி சுவாமி தேசியன் இங்க சாய்க்கிறார். ததை சரணரக்ஷே தௌத்திய சௌதானி நூனம் அப்படின்னு சாய்ச்சு மங்ஷு தூர்வாங்குராணி புல் மலைச்சு போச்சு. அவர்கள் அடியோடு போயிட்டா சுவாமி, வீட்டுல ஒத்தரும் குடியில்லாத மாதிரி அந்த மாடிகள் எல்லாம் புல் மலைத்தது போல இருக்குன்னு சொல்ற. ஆழ்வாருடைய பாசனங்கள்ல உண்மையான கருத்தை அறிவதால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த காமக்ரோதம் தாபம் டம்பம் இவையெல்லாம் இவையாகிய அசுரர்கள், இதெல்லாம் அசுராளுக்கு சமானம், அதெல்லாம் அடியோடு செத்து போய். வேற என்ன விஷயம் வருது? சாத்விகமான விஷயம் சாமம், அதாவது சாந்தி பக்தி க்ஷமை தயை விரக்தி இவாயில் நல்ல குணங்கள் எல்லாம் குறைவில்லாமல் விருத்தி அடையும். கெட்டது அழிஞ்சு நல்லது நடக்கிறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சாய்க்கிறார். அடுத்தது இந்த பச்சையினால என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெருமாள் திருவடியில் சாத்தின் ஒரே பச்சை நிறமா இருக்கு. பச்சை ரத்தனங்களை இழைக்கப்பட்டதான பாதுகையை பெருமாள் சாத்தி கொள்ளும் போதும் பகலிலே ஆகாசம் எல்லாம் பச்சையா இருக்கான். பகலிலே ஆகாசம் எல்லாம் பச்சையாக மாறி கருப்பு நிறத்துல இருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பச்சையா இருக்கு இந்த பாதுகையோட பிரபாவத்தாலே அப்படின்னு தேசிகன் இப்படி ஒரு உருவகப்படுத்துற அந்த பாதுகையனுடைய அந்த காந்தியை சொல்லும்போது. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, பெருமாளிடத்துல நிறைய பேர் பக்தி பண்றா, மகாலட்சுமி பூதேவி நீலாதேவி எல்லாருமே ரொம்ப பிரீத்தியா எல்லையில்லாத பக்தி. பெருமாள் அசங்கேய கல்யாண குணகணான்னு பெருமாளுக்கு பேரு. அவனிடத்துல பக்தி பண்றதுக்கு நம்மளால சக்தி இல்லை, நான் பிராட்டிமார்களுக்கு உண்டு. அவ எல்லையில்லாத பிரீதி பண்றா. கிருஷ்ணாவதாரத்திலே அந்த திருவாய்ப்பாடியிலே 500,000 கோபஸ்ரீகள், அவ எல்லாரும் சாஸ்திரத்தை மீறினாலும் பரவாயில்ல, கிருஷ்ண பக்தி எங்களுக்கு தேவை, கிருஷ்ணனிடத்திலே பரம பிரீதியா நாங்கள் இருப்போம் அப்படி என்று தங்கள் உள்ள கிடக்கிய பெருமாளிடத்தை சொல்லுவதற்காக காத்திருந்து, ஏர்மலர் பூங்குழல் ஆயரும் ஆதரண பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூறுமழை போல் பனிக்கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார் மணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். கிருஷ்ணனுடைய வருகைக்காக அந்த மணல் குன்றிலே பொழுது புலரும் போதும் சரி, அந்த குளிரிலும் பனியிலும் அவள் ஒரு ஒரு மாதுவரித்து நின்றாளே, பெருமாள் பெண்ணை என்ன பக்தி, ஒரு வரமாட்டான் ஒரு நாள் காண வாராய என்று ஆழ்வார் கதறும்படியாக அந்த கோகுலத்திலே வந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் பெருமாளிடத்திலே பரம பக்தியோட இருந்தாலே. அதனால இந்த பெருமாளோட இருந்ததாலே அவ வந்து சாஸ்திரத்தை மீறி ஆசைப்பட்டாலும் தோஷம் கிடையாது. நம்ம கடைசி அடையக்கூடிய வஸ்து பெருமாள் தான், எந்த தோஷமும் இல்லை. அப்பேற்பட்டதான இந்த சிறு பிள்ளையான பெருமாள், யாரு பெருமாள் நித்திய யுவா இருக்கான், கிருஷ்ணன் சின்ன பிள்ளை. ஆனா வேதம் அனாதி அபௌருஷேயம், எப்போ வந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வேத கிழவின்னு சொல்ல கிழவின்னு சொல்லுவா, ரொம்ப வயசானவோ இந்த வேத பிராட்டி. அப்படி ஆகிய பெண்ணிடத்திலே எல்லை இல்லாத பிரீத்தி பிறக்கிறது. அந்த இந்த பாதுகையின் மேல இழைக்கப்பட்டதான பச்சை ரத்தன கற்கள், அந்த காந்திகள், இந்த காந்திகள் ரொம்ப வயசான வேதமாகிய பெண்ணை சிறு பிள்ளை ஆக்கிடுதான் சுவாமி. வயசு அப்படியே ரிடியூஸ் பண்ணிட்டா சார், மேக்கப் பண்ணி பச்சை ரத்தனங்கள் கேள்விகளை சிறு பெண்ணாக ஆக்கி விட்டன. அதாவது சியாமானா அப்படின்னு சம்பவத்தை என்ன, கருப்புன்னு அர்த்தம், நீலமேக சியாமடன்னு சொல்ல கிருஷ்ணன், நீல கருப்பு கருப்புகளெல்லாம் நீல வண்ணத்தை இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவா. வேதமாகிய வயசான பெண்ணை இந்த மரதக பச்சையான காந்தியானது என்ன பண்றதுன்னா, தன்னுடைய அந்த காந்தியினாலே அவளை சிறு பெண் ஆக்கிடுத்து இல்லையா. வழியேற வேதங்களிலே பெருமாளை பத்தி சொல்றது இல்லையா, நமக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இது வேதத்திற்கு பெருமாளை விட்டுட்டு அநேகம் பேர் வந்து தப்பான அர்த்தங்களை சொல்லி இதுதான் வேதம் சொல்றதுன்னு நிறைய பேர் சொல்றான். அதுல பெருமாளுக்கு சில மனசுல கிளேசங்கள் ஏற்படுறது, மனஸ்தாபமா இருக்கு. ஆனா இந்த ஆழ்வார் வந்து அவதரித்த அதுக்கப்புறம் இந்த சரியான அர்த்தங்களை திருவாய்மொழியின் மூலமாக இந்த ஜகத்துக்கு தெரிவிச்சார் ஆழ்வார். அப்ப வேதத்துக்கு ஒரு சரியான அர்த்தம் கற்பிக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் ஓஹோ, இந்த வேதத்தோட சதுர்வேதமும் பெருமாளை தான் சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டா இல்லையா. அதே போல இந்த கிழவையானவள் சிறு பிள்ளையானாலும் பெருமாளையும் ஆசிரியிக்கிறா இந்த வேதம், அதான் சொல்றது அப்படின்ட்டு உருவகப்படுத்தி எப்படி சாஸ்திரத்தை மீறி கிருஷ்ண பக்தியிலே தொலைத்தார்களோ அந்த திருவாய்ப்பாடி ஸ்திரீகள், அதே போல இந்த கிழவையானவள் வேத கிழவையானவளையும் ஒரு குமரியாக எடுத்து இந்த பாதுகையின் மேல இருக்கக்கூடியதான அந்த தாராசக்தம் தமிக தருணம் பீணயந்தே ஜரத்யா இஷ்யஸ்யாமா ஸ்தவ மரகதைகி நூனம் ஆம்னாய வாசகான்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து அந்த 679 ஸ்லோகத்தை 19 ஸ்லோகத்தை மரதக பத்ததிலே சாதிக்கிறார். இப்படியான இந்த பத்ததிலே வழியேற விஷயங்களை சாதிச்சுன்னு வந்து கடைசி ஸ்லோகத்திலே இவர் இந்த பாதுகாதேவிய பார்த்தாக்கா, இந்த பாதுகையினுடைய நிறத்தை பார்த்தாக்கா, மகாலட்சுமியார் வசிப்பதற்கு நிலத்தாமரை பூத்த இடம் போல இருக்கு, ஒரு இலை போல இவள் இருக்காள், தாமரையிலே வசிக்கிறாள் மகாலட்சுமி, அதுலேருந்து ஸ்ரீராப்திலேருந்து வந்து தாமரையில வசிக்கக்கூடியவளவோ, அந்த தாமரைக்கு கீழே தண்டுக்கு கீழே இலைகள் இருக்கும் இல்லையா, அதை போல அந்த பச்சை இலை போல இவள் இருக்காள் என்று கடைசியிலே ஸ்லோகத்தை சாதிச்சு யகா கஷ்டிதௌ கஷ்டிதசௌ லக்ஷ்மி சமீக்ஷத்தே சௌரிஹி அப்படின்னு போட்டு அந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப சுவாமி வந்து ஸ்தல கமல நீவ நிலத்தாமரை உள்ள இடமாக விளங்குகிறாய் பாசி அப்படின்னு போட்டு நீ இருக்காயே பாதுகாதேவியே, உன் பச்சை நிறமானது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரதக பச்சனுடைய விசேஷங்களை வந்து 20 ஸ்லோகங்களாலே சுவாமி தேசியன் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார். அடுத்தது நமக்கு அனுகிரகமான பத்ததியானது இந்திரநில பத்ததி, அடுத்த உபன்யாசில சந்திக்கலாம். அடியன் கவிதார்க்கிகாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.